தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை கேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீரு தான் என் சொத்தானது. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. கைப்பிடிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ, உன்னால ஏங்கினே உள்மூச்சு வாங்கினே. வைத்தியமானதுக்கு வைத்திய நீயே, உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும். வெளியில வரணும் தரிசனம் தரணும், அழகிய கிளியே திருவடி சரணம். உருகாம உருகி நான் ஓட செய்கிறேன் ராதா. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீரு தான் என் சொத்தானது. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாச போல நானும் பாட வேணுமா? உலகே மாயந்தா, வாழ்வே மாயந்தா. தண்ணி போட்டு நான் இப்போ இரும வேணுமா? அடியே பார்வதி எனக்கு யார் கதி? துடிக்குது காதல் படிக்குது பாடல், அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல். விடமாட்டேன் கண்ணு, நீ வந்தே தீரணும் ராதா. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை கேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீரு தான் என் சொத்தானது. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை கேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி ராதா.